திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து, திரும்ப திரும்ப பேசி பேசி, திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா, திரும்ப திரும்ப கடிதம் போட்டு, திரும்ப திரும்ப இதயம் கேட்டு, திரும்ப திரும்ப உயிரை கொள்ளும் நினைவு காதலா. இமைக்கும் போது உன் முகம் தெரிவதில்லை வாடினே, இவைகள் ரெண்டை நீக்கிடும் மருத்துவங்கள் தேடினே. உயிரை கொண்டு உன்னை மூடினே, திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து, திரும்ப திரும்ப பேசி பேசி, திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா. திரும்ப திரும்ப காதல் சொல்லும் கனவு காதலா.